தம்பி வணக்கம். உங்கள் பேர் தெரியல. அந்த தோட்டம் இன்னும் தோட்டமாக வடிவமைக்கப்படவே இல்லை, தாறுமாறாக கரடு முரடாக இருக்குது. ஒரு தற்காலிகமாக ஒரு குழியை எடுத்து மூடினீங்கன்னா கூட அந்த இடத்துலேருந்து வெப்பம் கொஞ்சம் வெளியேறும். இது வந்து ஒரு தற்காலிகம்தான். ரெண்டாவது, இப்போ அதை மூட சொல்லிவிடுவோம் நம்ம. இன்னும் மழைக்காலம் துவங்கலை, அவங்களுக்கு தோட்டத்தில் இன்னும் மழை பொழிய துவங்கலை. மூளைக்கு மூளை பெரிய பெரிய ட்ரெஞ்ச் எடுத்து இந்த வருஷத்தில் மட்டும் அவங்கக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30-40 மரங்கள் போல் செத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 30 மரங்கள் போல் செத்துட்டு அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அப்போ பார்த்தோம், போய் பார்த்தோம், அது நான் சரியாக எண்ணலை. அவ்வளோ மரங்கள் 1 ஏக்கர்லேயே அவ்வளோ மரங்கள் கிட்டத்தட்ட செத்து போயிருக்கு. காரணம் வந்து இந்த சரியான முறையில் நீர் பாசன முறையும் இந்த பூமியிலேருந்து அந்த சரியான முறையில் அந்த வெப்பம் வெளியேறாததுன்னு தான் காரணம். இப்போதைக்கு ஒரு 2-2.5 இடத்துல, ஒரு 15-20 இடத்துல அந்த 1 ஏக்கருக்குள்ளே எடுத்தோம்னா கூட அந்த வெப்பம் வெளியேற வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, தேவையில்லாமல் பெரிய பெரிய ட்ரெஞ்ச் எடுத்து தோண்டி வச்சுருந்து அதில் தண்ணி நிற்கணும்னு நிறைய இடங்களில் அதுமாரி பார்க்குறேன் நான். 1 ஏக்கரில் பார்த்திங்கன்னா நீளவாட்டமாக நம்ம கனகராஜ் கூட எடுத்து ஐயா கூட எடுத்து போட்டுருந்தார் பாருங்க. மிக நீளமான ட்ரெஞ்சு, ஒரு 3 அடி அகலம், 4 அடி அகலம் இருக்கும். அதேமாதிரி 3 அடி 4 அடி ஆழம் இருக்கும். அந்த தோட்டத்தில் கிடக்கிற மட்டையெல்லாம் கொண்டு வந்து அது உள்ளே தள்ளிடுவாங்க. அடுத்தது ஒரு 20 மீட்டர், 10 மீட்டர், 20 மீட்டருக்கு அந்த பக்கம் திருப்பி இதேமாதிரி 1 ஏக்கர் நீளத்துக்கும் ட்ரெஞ்ச் எடுத்து வச்சுருப்பாங்க. இதில் மழைக்காலத்தவங்களை பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி நிற்கும். அதில் அந்த செத்த குப்பையெல்லாம் அப்படியே மடியும், அழுகும், அப்படி போயிடும். அடுத்தது கோடையில் பார்த்திங்கன்னா இது வந்து நீர்பிடிப்பு திறனை ஏற்படுத்துது. மழைக்காலங்களில் நீரை உள்வாங்கி வச்சுக்கிது, அந்த மண்கண்டம் நல்லா நனையுதுங்கிற ஒரு உண்மையாக இருந்தாலும் கூட கோடையில் இதே ட்ரெஞ்ச் என்னாச்சு ரொம்ப வேகமாக காய வச்சிடும் பக்கத்தில் உள்ள மண்ணை. உதாரணத்துக்கு நீங்கள் சாதாரணமாக சமதளமாக இருக்கிற இடத்துல ஒரு 3 அடி அகலத்துக்கு ஒரு 3 அடி ஆழத்துக்கு கொஞ்சம் தூரம் தோண்டினீங்கன்னா அந்த குழி எடுத்ததுக்கு ரெண்டு பக்கத்துலையும் உள்ள மண் ரொம்ப வேகமாக காய ஆரம்பிச்சிருந்தானே. அந்தமாரி கோடையில் இது வந்து வெப்பத்து சீக்கிரமாக பக்கத்தில் உள்ள மண்கண்டத்தை காய வைக்கிறதுனால கோடையில் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம்லாம் அப்படியே எப்படி சொல்லுவோம், அப்படியே வெக்கையாயிடும், அப்படியே வெளிரிடும். மட்டையெல்லாம் தொங்கிடும், நுனி மட்டையெல்லாம் அப்படியே எல்லா மட்டையும் கருகிடும். நுனி மட்டையில் குருத்து மட்டையில் மட்டும் உயிர் இருக்கும். என்ன நடந்துட்டுங்கன்னா நல்லதுன்னு மழைக்காலம்லாம் தண்ணி நினைஞ்சு ட்ரெஞ்சில்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மை அது கிடையாது. இவங்க ட்ரெஞ்ச் மழைக்காலம் ட்ரெஞ்சை வந்து மூடி இருந்திருக்கணும். தண்ணி கொள்ளும் போது மழைக்காலத்தில் தண்ணியை உள்ளே நுழைய வச்சுருந்தா கூட மூடி இருந்திருக்கணும். ஆனால் உண்மையில் மழைக்காலத்தில் வந்து தண்ணியை உள்ளே கொள்ள விடுறது வந்து அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். மழைக்காலத்தில் ட்ரெஞ்சை மூடி இருக்கணும், கோடை காலத்தில் வெப்பத்தை மட்டும்தான் வெளியேற்றணும். நம்ம மண்ணை ட்ரெஞ்ச் எடுத்து இந்த தோட்டம் வந்து முழுமையாக வடிவமைக்கப்படாத தோட்டம், அதனால் இப்போ தான் முதல் முறையாக அது வடிவமைப்புக்கே வருது. இப்போ மழை துவங்குச்சுன்னா திருப்பி அந்த கூடியே உடனே மூட சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு விதத்தில் முட்டாள்தனம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஏன்னா உடனே குழி எடுத்து உடனே மூடுறது வந்து எந்த விதத்தில் நல்லது அப்படின்னு. உண்மையிலே பாறை மாதிரி இறுகி கிடக்கிற மண் அது அந்த தோட்டத்தில். அதனால் ஒரு குழியை எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து ஒரு ஒரு 15-20 நாள் வரைக்கும் அந்த குழி திறந்து கிடந்திருந்தாலே அந்த பகுதியில் உள்ள வெப்பம்லாம் சரீர்னு, அதாவது எப்படி சொல்லணும், ரொம்ப சீக்கிரமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்போக்கு அப்படித்தான் மழை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குழியை சுத்தமாக மூடிட்டோம்னா அந்த வெப்பம் வெளியேறதுக்கு சமமான அளவில் உள்ளே வந்து ஈரம் உள்வாங்க ஆரம்பிச்சிடும் மண். அப்போ வந்து தோட்டம் முழுமைக்கும் வரும். அடுத்தது நம்ம இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து திருப்பி குழி எடுக்கும்போது இப்போ அந்த பாறையாக இருக்கிற அந்த மண்ணில் வந்து குழி எடுத்து வச்சுருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக அவங்களால குழி எடுக்க முடியும். அதுக்காக தான். நன்றி, வணக்கம்.